இந்த ஆற்று பாடலம் பாடல்கள் 20க்கு மேற்பட்ட பாடல்கள் மூலம் மொழிது. இந்த தொகுப்பு நூலில் ஒரு 5-6 பாடல்களை மட்டுமே எடுத்து தொகுத்திருக்கிறார் இந்த தொகுப்பு ஆசிரியர். ஆற்றுப்படலம் என்பது அந்த கோசல நாட்டி, அதாவது ராமன் அவதரித்த கோசல நாட்டி பாய்ந்த அந்த நாட்டை வளப்படுத்தக்கூடிய சரையு நதி என்னும் அந்த நதியினுடைய வர்ணனையை விவரித்து கூறக்கூடிய பகுதியாகும். ஒரு நாடு என்பது எப்போது வளம் பெறும் என்றால் அங்கு வற்றாத ஜீவநதிகள் இருந்தால்தான் வளம் பெறும். நீர் வளம் என்பது மிக முக்கியமானது. நீர் தான் ஒரு தேசத்தினுடைய ஆதார வளமாக அமைந்திருக்கும். அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்துவிட்டால், அங்கு வறட்சி உண்டாகிவிட்டால், அந்த தேசம் ஒரு வளமிக்க தேசமாக இருப்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. அதனால்தான் நீர்வளம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்ததனால்தான் வள்ளுவ ஆசான் தம்முடைய திருக்குறளில் முதலில் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை வைத்தார். மழை பெய்தால்தான், மழை பெய்து மண்ணில் நீர் தேங்கி நீர் வளம் மிகுந்ததாக மண் இருந்தால்தான் அந்த பகுதி செழிப்பாக இருக்கும், மக்கள் எல்லாம் சரியாக வாழ முடியும் என்பதை உணர்ந்த வள்ளுவர் 2வது அதிகாரமாகவே வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை வைக்கிறார். அந்த மழையின் சிறப்பை மிக உயர்த்தி பேசுகிறார். கடவுள் கிட்டத்தட்ட கடவுளுக்கு இணையாக மழையை கொண்டு வந்து வைக்கிறார். ஆக இங்கு கோசல நாட்டை வர்ணிக்க தொடங்கக்கூடிய கம்பர் முதலில் ஆற்றை வர்ணி அந்த நீர் வளத்தை சிறப்பித்து பேச ஆரம்பி. இந்த ஆற்றை பாடுவது, நாட்டை பாடுவது, நகரத்தை பாடுவது என்பதெல்லாம் பிற்காலத்தில் வந்த ஒரு வழக்கம். நீங்கள் காலத்திற்கு முற்பட்ட காவியங்களில் பார்த்தீர்கள் என்றால் இப்படி வரிசையாக பாடிக்கொண்டு போகக்கூடிய மரபு கிடையாது. நீங்கள் கம்பராமாயணத்தில் இப்போது ஆற்று படலத்திற்கு வந்திருக்கிறோம், அடுத்து நாட்டு படலம் வரும், அடுத்து நகரப்படலம் வரும். முதலில் ஆற்றை பற்றிய வர்ணனைகள், அந்த நீர் வளத்தை பற்றிய மிக விரிவான கருத்துக்களை எல்லாம் எடுத்து உரைக்கிறார். அடுத்து நாட்டை பற்றிய அந்த வர்ணனைகள் எல்லாம் வருகின்றன. அடுத்து அந்த தலைநகரத்தை பற்றிய வர்ணனைகள் எல்லாம் வருகின்றன. இப்படியாக வரிசையாக ஒவ்வொரு பகுதியாக பல பாடல்கள் அமைத்து வர்ணிக்கக்கூடிய பாடல் அமைப்பை நாம் பழங்கால காவியங்களில் பார்க்க முடியவில்லை. நீங்கள் சிலப்பதிகாரம், தமிழில் மிகவும் உட்பட்ட காவியமாகிய சிலப்பதிகாரத்தை பார்த்தீர்களே ஆனால் அதில் இந்த மாதிரியான அமைப்பு இல்லை. ஆற்றை முதலில் பாடிவிட்டு அப்புறம் நாட்டை பாடுவது என்று வரிசையாக அப்படி வர்ணித்துக் கொண்டு போகக்கூடிய அந்த அமைப்பை நாம் பார்க்க முடியும். அதே போல நீங்கள் வால்மீகி ராமாயணத்திலும் இந்த அமைப்பு முறை இல்லை. கதை நேரடியாகவே தொடங்கிவிடுகிறது. வால்மீகிக்கும் நாரதருக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடலாக கதை தொடங்கிவிடுகிறது. ஆனால் பிற்கால அமைப்பில் இப்படி பாடுவது ஒரு மரபாக தோன்றிவிட்டது. ஆற்றை பாடுவது, நாட்டை பாடுவது, நகரத்தை பாடுவது என்று ஒரு வரிசை முறை உண்டாகிவிட்டது. அந்த முறைப்படி கம்பன் முதலில் பாடத் தொடங்குகிறார். ஆற்றின் வர்ணனையை பாடத் தொடங்குகிறார். ஆறு என்பது இங்கு சரையூர் நதியை குறிக்கிறது. கோசல நாட்டி பாய்ந்து அந்த கோசல நாட்டை வளப்படுத்தக்கூடிய சரையூர் நதியை. படலம் இந்த வார்த்தை, ஆற்று படலம் என்ற இந்த வார்த்தை கவனிக்கத்தக்கது. படலம் என்பது ஒரு பிரிவை குறிக்கிறது. பாலகாண்டம் என்னும் பகுதியில் ஆற்று படலம் என்னும் ஒரு பகுதி. காண்டம் என்பது பெரும் பிரிவை குறிக்கக்கூடியது, படலம் என்பது அதற்கு உள்ளாக சிறு பிரிவை குறிக்கிறது. காண்டம் என்பதற்கும் படலம் என்பதற்கும் அர்த்தம் என்னவென்றால், இரண்டுமே வட சொற்கள் தான், அதற்கு அர்த்தம் என்னவென்றால் தொகுதி என்று போகும், தொகுதி கூட்டம் என்று போகும், அவ்வளவுதான் அர்த்தம். தொகுதி கூட்டம் என்பதுதான், தொகுதி அல்லது கூட்டம் என்பதுதான் அதனுடைய பொருள். ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். ஆனால் கவிஞர்கள் அமைத்துக் கொண்ட முறையின்படி அந்த காண்டம் என்பது பெரும் தொகுதியை குறிக்கிறது, பெரும் பகுதியை குறிக்கிறது. படலம் என்பது அதற்குள் உள்ள சிறு பிரிவை குறிக்கிறது. அது கவிஞர் ஏற்படுத்தி கொண்ட முறை ரெண்டுக்கும் ஒரே பொருள் என்றாலும் பெரும் பிரிவை குறிக்கும் விதமாக காட்டம் என்ற சொல்லையும் சிறு பிரிவை குறிக்கும் விதமாக படரும் என்ற சொல்லையும் கம்பர் இங்கு கையாண்டி இருக்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தால் காண்டம் என்ற பகுதி வருகிறது, பெரும் பிரிவை குறிப்பதற்கு காண்டம் என்ற பிரிவு வருகிறது. கம்பராமாயணத்தில் உள்ளது போலவே பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், சிக்கிந்த காண்டம் என்று காண்ட பெயர்கள் எல்லாம் வால்மீகி ராமாயணத்திலும் அப்படித்தான் அமைந்திருக்கின்றன. ரெண்டுக்கும் காண்ட பெயர்களில் வித்தியாசம் இல்லை, ஆனால் உட்பிரிவுகளில் வித்தியாசம் இருக்கிறது. இங்கு உட்பிரிவை படலம் என்ற பெயரில் கம்பர் சுட்டியிருக்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் சர்க்கம் என்ற பெயரில் உட்பிரிவை வால்மீகி சுட்டியிருக்கிறார். வித்தியாசம், ஒரு வித்தியாசம் இது. ரெண்டுக்கும் ஒற்றுமை காண்டம் என்ற பெயரில், ஆனால் உட்பிரிவுக்கான பெயரில் வித்தியாசம் இருக்கிறது. கம்பர் படலம் என்ற பெயரை பயன்படுத்துகிறார், வால்மீகி சர்க்கம் என்ற பெயரில் பயன்படுத்த. இப்படி இந்த பிரிவுகளுக்கான பெயர்கள் வெவ்வேறு நூல்களில் வெவ்வேறு பெயர்கள் கையாளப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வில்லிபாரதத்தை எடுத்துக்கொண்டால் பெரும் பிரிவை பருவம் என்று சொல்வார், ஆதி பருவம், சபா பருவம் என்றெல்லாம் அந்த பெரும் பிரிவை பருவம் என்று சொல்வார். உள்ளுக்குள் உள்ளாக உள்ள சிறிய பிரிவை சருக்கம் என்று சொல்வார். அந்த சருக்கம், அந்த வட சொல்லைத்தான் தமிழில் சருக்கம் என்று அவர் கையாளுவார். அதே போல சிலப்பதிகாரத்தை பார்த்தால் பெரும் பிரிவுக்கு காண்டம் என்று பெயர் வந்து, புகார் காண்டம், மதுரை காண்டம் இதெல்லாம் பெரும் பிரிவுக்கு காண்டம் என்று பெயர். உள்ளே உள்ள சிறு பிரிவுக்கு காதை என்ற பெயர் இளம்பவடிகள் கையாண்டிருக்கிறார். இப்படியாக வெவ்வேறு நூல்களில் வெவ்வேறான பெயர்களை நாம் கையாள்வதை பார்க்கிறோம். இன்றைய அளவுக்கும் அந்த பிரிவுகளுக்கு உரிய பெயராக இன்றளவும் நிலைத்து நிற்பது என்னவென்று கேட்டால் அத்தியாயம் என்ற சொல்தான். பல புதினங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இந்த எழுத்தாளர்கள். பெரும்பாலும் அந்த புதினங்களுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் முதலாம் அத்தியாயம், இரண்டாம் அத்தியாயம், மூன்றாம் அத்தியாயம் என்று அத்தியாயம் என்று பெயரிட்டு இருப்பார்கள். வழக்கத்தில் கூட எத்தனையாவது அத்தியாயத்தை படித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த நாவலி என்று கேட்கக்கூடிய ஒரு நடைமுறையை நாம் பார்க்கிறோம். இப்படியாக அத்தியாயம் என்பது இப்போது நடைமுறையில் உள்ள பெருவாரியாக உள்ள ஒன்றாக இருக்கிறது. அந்த அத்தியாயம் என்ற சொல் அந்த காலத்திலேயே நடைமுறையில் இருந்த ஒன்றுதான். பகவத்கீதையை பார்த்தீர்கள் என்றால் அந்த பகவத்கீதையின் பிரிவுகள் பிரிவுகள் அத்தியாயம் அத்தியாயம் என்றுதான் வந்திருக்கும். பகவத்கீதையின் முதலாம் அத்தியாயம், இரண்டாம் அத்தியாயம் என்றெல்லாம் அத்தியாய கணக்கு மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருப்பதாக நீங்கள் படித்திருப்பீர்கள். வியாச பாரதத்தை எடுத்துக்கொண்டால் வியாச பாரதத்தின் பெரும் பிரிவு பருவம் என்ற பெயரில் குறிக்கப்படுகிறது, சிறு பிரிவு அத்தியாயம் என்ற பெயரில் குறிக்கப்படுகிறது. அத்தியாயம் என்பது இந்த நெடுங்காலமாக வழக்கத்தில் உள்ள ஒன்று, இந்த காலத்திலும் வழக்கத்தில் உள்ள ஒன்றாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் அர்த்தம் ஒன்றுதான், அத்தியாயம், காண்டம், காதை, பருவம் என்றெல்லாம் பல பெயர்களில் குறிக்கப்பட்டாலும் எல்லாவற்றிற்கும் அர்த்தம் ஒன்றுதான். அந்த பிரிவுகளை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக அந்த சொற்கள் வருகின்றன. அந்தந்த புலவர் தனக்குரியதாக, தனக்கு எது சிறப்புக்குரியதாக தெரிகிறதோ அதை எடுத்து கையாண்டிருக்கிறார், அல்லது அந்த நூலுக்கு எது மிக பொருத்தமான வார்த்தையாக இருக்கும் என்று அவர் கருதுகிறாரோ அதை கையாண்டிருக்கிறார். பாதம் என்ற சொல் கூட அந்த பிரிவுகளை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. நீங்கள் பதஞ்சலி யோக சூத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ஒவ்வொரு பிரிவையும் பாதம் என்று சொல்லால் பதஞ்சலி முனிவர் குறித்திருப்பார். சமாதி பாதம், சாதனா பாதம், உறுதி பாதம் என்றெல்லாம் பாதம் என்று சொல்லி குறித்திருப்பார். இப்படி இன்னும் வெவ்வேறு சொற்கள் அந்த பிரிவுகளை குறிப்பதற்காக கையாளப்பட்டிருப்பதை நாம் பழங்கால நூல்களில் பார்க்க முடிகிறது. இங்கு கம்பர் பெரும்பிரிவை காண்டம் என்ற பெயரிலும் சிறுபிரிவை படலம் என்ற பெயரிலும் கையாண்டிருக்கிறார். இந்த பகுதி பாலகாண்டத்தில் ஆற்றுப்படம், ஆற்றுப்படம் ஆற்றின் வர்ணனையை கூறக்கூடும். அதில் அமைந்த பாடலை நான் கற்றுக்கொள்வேன். ஆசலம்புரி ஐம்பொறி வாழி ஆசலம்பு முளையவர் கண்ணெனும் பூசலம்பு நெறியின் புறம் செல்லார் கோசலம்புனை ஆற்றடி கூறுவான். இந்த பாடலில் அவர் சொல்லக்கூடிய சாரமான கருத்து என்னவென்றால், கோசலத்தை அலங்கரிக்கக்கூடிய அந்த ஆற்றினுடைய அரையு நதியினுடைய வர்ணனையை நான் கூற தொடங்குகிறேன். இதுதான் இந்த பாடலில் அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து. அதை அவர் ஒரு முறையில் தெரிவிக்கிறார். என்ன முறையில் தெரிவிக்கிறார் என்று பார்த்தோம். முதலில் அந்த இறுதி அடிதான் இந்த பாடலினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. கோசலம் புனை ஆற்றணி கூறுவான். கோசலம் என்னும் நாட்டை புனை, புனைதல் என்றால் அலங்கரித்தல், அலங்கரிக்கக்கூடிய ஆற்றணி அந்த சரையு நதியினுடைய அனிஷ் கூறுவான். அழகை நாம் வர்ணித்து கூறுவான், நாம் வர்ணித்து கூறப்போகிறோம் என்று சொல்லி கூறுவான் என்பது கூறுவோம் என்று பொருள் தரக்கூடிய, கூறுவாம் என்பதும் கூறுவோம் என்பதும் ஒரே பொருள் தரக்கூடியவை. நாம் இப்போது கூறுவோம் என்று பரவலாக பயன்படுத்துகிறோம். அதுதான் இப்போது நடைமுறையாக இருக்கிறது. கூறுவாம் என்பது அந்த விகுதி தான் மாற்றம். ஆம் என்ற விகுதி அங்கு வந்திருக்கிறது. நாம் இப்போது ஓம் என்ற விகுதியை பயன்படுத்துகிறோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி இரண்டுக்கும் ஒரு பொருள் ஒன்றுதான். அவர் தன்மை பன்மையில் கூறியிருக்கிறார். கூறுவாம், யாம் கூறுகிறோ, யாம் கூறப்போகிறோ என்று தன்மை பன்மையில் கூறியிருக்கிறார். தன்னையே பன்மையாக கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு மரபு. புலவர்கள் அப்படி கூறிக்கொள்வார்கள். புலவர்கள் தங்களையே அப்படி பன்மையாக கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு மரபு. அதே போல ஆதீன கர்த்தர்கள் அவ்வாறு கூறக்கூடிய ஒரு மரபு. தங்களையே அவர்கள் பன்மையில் கூறிக்கொள்வார். ஆதீன கர்த்தர்கள் ஏன் அப்படி கூறுகிறார்கள் என்றால், தாங்கள் கூறுவது தாங்கள் கூறுவதல்ல, அது இறைவனோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. இறைவன் தங்கள் கூடாக சொல்கிறான் என்பதனால் ஒரு ஆதீன கருத்தர் தன்னை பற்றி சொல்லும் போது யாம் கூறுகிறோ, யாம் வந்தோம் என்றெல்லாம் பன்மையில் சொல்லுவார், தன்னை பற்றி சொல்லுவார். அங்கு அவர் அப்படி சொல்லுவது இறைவனையும் உட்படுத்தி அவ்வாறு சொல்லுகிறார் என்று அதற்கு அர்த்தம் சொல்லுவார்கள். கவிஞர்கள் அவ்வாறு சொல்லுவது யாம் கூறுகிறோம், யாம் அந்த ஆற்றினுடைய அழகை கூறுகிறோம் என்று ஒரு பன்மையில் அவர் சொல்லுவது என்பது கவிஞருக்கே உரிய அந்த உயர்நிலை. கவிஞர்கள் அப்படி கூறலாம், அவர்கள் தங்களை அப்படி தன்மை பன்மையில் எடுத்துரைக்கலாம் என்று அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உரிமை. அந்த அடிப்படையில் இங்கு கம்பரும் தம்மை தன்மை பன்மையில் உள்ளடக்கிக் கொண்டு யாம் கூறுகிறோம் என்று சொல்லி கோசலம் புனை ஆற்றணியை யாம் கூறுகிறோம். இப்படி இந்த கோசலத்தின் கோசலத்தை அலங்கரிக்கக்கூடிய அந்த ஆற்றினுடைய அழகை யாம் கூறுகின்றோம் என்று சொல்லுகிறவர். அந்த கோசலம் என்பதற்கு அடைமொழியாக முன்பு ஒரு மூன்று அடிகளை அமைக்கிறார். அந்த கோசலம் எப்படிப்பட்ட கோசலம் என்று சொல்கிறார். கோசலம் எப்படிப்பட்டது என்றால், ஆசு அலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு புலையவர் கண்ணியனும் பூசல் அம்பும் நெறியும் புறம் செல்லா கோசலம். அந்த கோசலம் ஒழுக்கம் வாய்ந்த ஆண்களையும் ஒழுக்கம் வாய்ந்த பெண்களையும் கொண்டிருந்தது என்று சொல்லி ஆற்றை பாட வருகிறார். ஆற்றின் அழகை வர்ணிக்க தொடங்குகிறார். அப்படி வர்ணிக்க தொடங்கக்கூடிய ஆரம்ப பாடலிலேயே அந்த கோசல நாட்டினுடைய மாந்தர்களுடைய சிறப்பை சொல்லிவிடுகிறார். எடுத்தவுடன் அவர் ஆற்றின் அழகை வர்ணிக்க தொடங்கி இருக்கலாம். ஆனால் ஆற்றை நான் கூறப்போகிறேன் என்று ஆற்றின் அழகை கூற வந்தவர் முதலில் அந்த குடிமக்களினுடைய தன்மையை சொல்லிவிடுகிறார். இது மிகவும் கவனத்துக்குரிய. ஒரு நாடு எவ்வளவுதான் வளம் பெற்றதாக இருந்தாலும், எவ்வளவுதான் அழகும் நலமும் செல்வமும் பெற்றதாக இருந்தாலும், அங்குள்ள மக்கள் நல்ல ஒழுக்க நெறி அற்றவர்களாக இருந்தால் அந்த நாடு சிறப்புக்குரிய நாடாக இருக்காது. ஒழுக்கம் தவறிய மக்கள் நிரம்பிய உள்ள நாடு, அது எவ்வளவுதான் வளமிக்க நாடாக இருந்தாலும் எப்போதும் சச்சரவுகளும் துன்பங்களும் துயரங்களும் நிரம்பியதாகத்தான் இருக்கும். மக்கள் எந்த அளவுக்கு நெறி சார்ந்த வாழ்க்கை நடத்துகிறார்களோ அந்த அளவிற்கு தான் ஒரு நாடு அமைதியான நாடாக, அமைதி பூங்காவாக திகழ முடியும். இதை உள் உணர்ந்து கொண்ட கம்பன் ஆற்றின் வர்ணனையை கூற வந்த முதல் பாடலிலேயே அங்குள்ள மக்களின் சிறப்பை சொல்லிவிடுகிறார். அந்த மக்கள் அறம் சார்ந்தவர்களாக இருந்தார்கள், நெறியில் நடப்பவர்களாக இருந்தார்கள், ஒழுக்கத்தில் இருந்து அவர்கள் தவறவில்லை என்று சொல்லிவிடுகிறார். அப்படிப்பட்ட கோசலத்தை அலங்கரிக்கக்கூடிய ஆற்றை, ஆற்றின் அழகை நான் பாடத் தொடங்குகிறேன் என்று முதல் பாடலை ஆரம்பிக்கிறார். அந்த கோசலத்தில் மக்கள் எப்படி நெறி சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை முதல் மூன்று அடிகளில் சொல்கிறார். ஆசு அலம் புரி ஐம்பொறி வாழி. ஆசு என்றால் குற்றம் என்று பொருள், அலம் என்றால் துன்பம் என்று பொருள். குற்றத்தையும் துன்பத்தையும் புரிகின்ற செய்கின்ற ஐம்பொறி வாழி, எல்லோருக்கும் ஐம்பொறிகள் இருக்கின்றன. அந்த ஐம்பொறிகள் தான் ஆசை வயப்பட்டு குற்றத்தையும் துன்பத்தையும் மனிதர்களுக்கு கொண்டு வருகின்றன. அந்த ஐம்பொறிகளும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் அந்த ஐம்பொறிகளும் நெறி சார்ந்து நல்ல பாதையிலேயே பயணிக்குமானால் மனிதர்களுக்கு துன்பமும் துயரங்களும் குற்றங்களும் நேர்வதில்லை. ஆனால் அவை நெறியிலிருந்து புறம் போய்விட்டால் அவர் மனிதர்கள் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பல்வேறு குற்றங்களுக்கும் ஆட்படுகிறார்கள். இதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். நடைமுறையில் எப்போதும் இது உள்ள ஒன்றாகத்தான் இருக்கிறது. நேர் வழியில் பயப்பட்டு கொண்டிருக்கும் வரைக்கும் மனிதர்கள் அமைதியானவர்களாக இருக்கிறார். அந்த நேர் வழியில் இருந்து மாறிவிட்டால், அதில் இருந்து அவர்கள் பிறழ்ந்து விட்டால், அவர்கள் துன்ப துயரம் உடையவர்களாக மாறிவிடுகிறார். இங்கு கம்பர் சொல்கிறார், ஆச அலம்பொறி ஐம்பொறி என்று சொல்கிறார். ஏனென்றால் ஐம்பொறிகள் தான் ஒருவருக்கு குற்றத்தையும் துன்பத்தையும் கொண்டு வருகின்றன என்பதனால் அந்த ஐம்பொறியை பற்றி அவர் சொல்லும் போது ஆசு அலம்புரி ஐம்பொறி என்று சொல்கிறார். அந்த ஐம்பொறியே அவர் ஒரு உருவகமாக சொல்கிறார். அந்த ஐம்பொறிகளும் ஐந்து பானங்கள் என்று சொல்கிறார். ஆழி என்று சொல்கிறார். ஆழி என்றால் அம்பு என்று பொருள், பானம் என்று சொல்கிறார் அல்லவா, பானங்கள் அம்புகள் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை அந்த வாழி என்ற வார்த்தை. கனை, அந்த இவையெல்லாம் ஒரு பொருள் சொற்கள். கனை, வாழி, அம்பு, பானம், சாயகம், இவையெல்லாம் அந்த அம்பு என்ற ஒரே பொருளை தரக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகள். இங்கு வாழி என்ற வார்த்தையை பயன்படுத்தும். இந்த வாழி என்ற வார்த்தை காவியத்திற்குள் பல இடங்களில் வரும். ஏனென்றால் இது ஒரு வில்லாற்றல் மிக்க ஒரு வீர புருஷனுடைய சரித்திரத்தை கூறும் பகுதி என்பதனால் அந்த வில்லிலிருந்து அவன் அம்பு ஏவக்கூடிய பல இடங்களில் எல்லாம் அந்த அம்பை குறிக்கக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகளில் ஒன்றாக இந்த வாழி என்ற சொல்லும் வரும். இது மிகவும் குறித்து வைக்கக்கூடிய ஒரு சொல். வாழி என்ற சொல் பல இடங்களில் வருவதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஐந்து புலன்களையும் அம்பு என்று உருவகித்திருக்கிறார். இந்த ஐந்து புலன்களும் அந்த ஐந்து பொறிகளும் அம்புகளாக இருக்கின்றன. மனிதர்களுக்கு அம்புகளாக இருக்கின்றன. அவை வெவ்வேறு திசை நோக்கி பாய்கின்றன. அவை நாம் செலுத்திய திசையில், நாம் வைத்த இலக்கை நோக்கி, இந்த இலக்கில் தான் அது போக வேண்டும் என்று நாம் அதை நெறிப்படுத்தி செலுத்தினால் நமக்கு நன்மை உண்டாகும். ஆனால் அவையெல்லாம் தங்கள் இஷ்டத்திற்கு அல்லது நம்முடைய தவறான ஆசை வயப்பட்டு அந்த ஆசையின் இலக்கை நோக்கி, தவறான ஆசையின் இலக்கை நோக்கி போய்விட்டால் துன்பங்கள் ஏற்படும். அதனால் துன்பம் துயரம் ஏற்படுவதற்கு, குற்றம் ஏற்படுவதற்கு அந்த ஐம்பொறிகள் தான் காரணமாக இருக்கிறது என்பதை குறிக்கும் விதமாக ஆசை அலம்பொறி ஐம்பொறி என்று அந்த ஐம்பொறிக்கு ஒரு அடைமொழி கொடுத்து, அப்படிப்பட்ட ஐம்பொறிகளாகிய அம்புகளும் காசு அலம்பு முளையவர் கண் எனும் பூசல் அம்பு. அடுத்து இன்னொரு அம்பை சொல்லுகிறார், பெண்களுடைய கண் எனும் அம்பு என்று சொல்கிறார். காசு அலம்பு முளையவர், காசு என்பது ஒரு வகையான ஆபரணம், மார்பில் அடைய அணியக்கூடிய ஆபரணம். அப்படிப்பட்ட காசு என்னும் ஆபரணங்கள் அசைகின்ற மார்பகத்தை உடைய பெண்களினுடைய கண்கள் என்ன அம்புகள், பூசல் அம்புகள், பூசல் இடுகின்ற அம்புகள், அதாவது சண்டை இடுகின்ற அம்புகள். அப்படி அந்த கண்கள் ஒன்றுக்கொன்று மோதி அப்படி பிறழ்ந்து ஒன்றுக்கொன்று மோதுவதை பூசல் அம்பு என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட பெண்களினுடைய கண்களாகிய அம்புகளும், இது பெண்களாகிய பெண்களுடைய கண்களாகிய அம்புகள் என்று சொன்னதனால் அந்த ஐம்பொறியாகிய அம்புகள் என்பது ஆண்களுடைய ஐந்து பொறியலாகிய அம்புகள் என்று நாம் எடுத்துக்கொள்ள. ஆக ஆண்களுடைய ஐந்து பொறிகளாகிய அம்புகளும் பெண்களின் கண்களாகிய அம்புகளும் நெறியின் புறம் செல்ல நல்ல நெறியில் இருந்து பிறழ்ந்து புறத்து செல்லாம் வேறு இடத்திற்கு செல்லாத அதில் இருந்து பிறழ்ந்து அப்பால் செல்லாத கோசலம் அப்படிப்பட்ட நாட்டை உடைய அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றினுடைய அழகை நாம் கூறத் தொடங்குகிறோம் என்று சொல்லுகிறார் கம்பர். கோசலம் எப்படிப்பட்டது என்றால் அங்கு வாழக்கூடிய ஆடவர்களுடைய ஐந்து பொறிகளாகிய அம்புகளும் பெண்களுடைய கண்களாகிய அம்புகளும் நெறியிலேயே எப்போதும் பயணிக்கும். அதாவது அந்த ஆடவர்கள் எப்போதும் ஒழுக்கம் சார்ந்தவர்களாக இருந்தார். அவர்களுடைய ஐம்பொறிகளும் ஒழுக்கம் தவறி போவதில்லை. அதே போல பெண்களுடைய கண்களும் கண்களுக்குரிய ஆடவன் பால்தான் எப்போதும் மையம் கொண்டிருந்தனவே தவிர அந்த நிலையில் இருந்து மாறி பிற ஆடவனை பார்க்கக்கூடிய நிலையில் அவை இல்லை. ஆடவர்களுடைய ஐம்பொறிகளும் அதே போல பிற பெண்களை பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை. இரண்டு பேர்களும் ஆடவரும் பெண்களும் நெறி சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை நடத்தினார்கள். அப்படிப்பட்ட கோசலத்தை அலங்கரிக்கக்கூடிய சரைவு ஆற்றினுடைய அழகை நான் சொல்லப்போகிறேன் என்று சொல்கிறேன். இதில் நான் கவனிக்கத்தக்க வார்த்தைகள் ஆசி என்ற வார்த்தை, அலம் என்ற வார்த்தை, இதையெல்லாம் அரிய வார்த்தைகள். ஆசி என்பது குற்றம் என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை. அலம் என்பது துன்பம் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. அடுத்து காசு என்பது, காசு என்பது ஒரு ஆபரணத்தை குறிக்கிறது. பூசல் என்றால் சண்டையை குறிக்கக்கூடியது. கண்கள் சண்டையிடுகின்றன, ஒன்றுக்கொன்று மோதுகின்றன, அல்லது தங்கள் நாயகனோடு சண்டையிடுகின்றன என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த நாயகனோடு அவை ஊடல் கொண்டு சண்டையிடுகின்றன என்று கூட இப்படிப்பட்ட கண்களை உடைய பெண்களினுடைய அந்த கண்களும் ஆண்களினுடைய ஐந்து பொறிகளும் மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் அந்த ஐந்து பொறிகளாகிய அம்புகளும் எப்போதும் நேர் வழியிலேயே பயணித்தன. அந்த நேர் வழியில் இருந்து மாறுபட்டு ஒழுக்கத்தில் இருந்து மாறுபட்டு அதை போகவில்லை. அப்படிப்பட்ட நாடாக கோசலம் இருந்தது. அந்த கோசலத்தினுடைய அந்த கோசலத்தில் பாயக்கூடிய அந்த ஆற்றினுடைய அழகை யாம் கூறப்போகின்றோம் என்று இந்த முதல் பாடலை அமைக்கிறார். இது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? இது புறம்பு முளையவர் அப்படின்னா முளையவர்ன்றது பெண்களை குறிக்கிறது. பெண் ஆமா, அந்த உறுப்பை உடையவர்கள் அவர்களை குறிக்கிறது. இப்போது ஒருவர் சிவந்த கண்ணை உடைய ஒருவரை செங்கண்ணன் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த உறுப்பின் பெயராலேயே அவரை சொல்கிறோம். அதே போல கொஞ்சம் பருமனாக இருப்பவரை அவருடைய அந்த உருவ தோற்றத்தை வைத்தே அவர் குண்டர் என்று சொல்கிறார்கள் அல்லவா. அதே போல இந்த ஒரு சொல் உறுப்பை வைத்தே ஒரு பெயரை சொல்லுவது. அது ஒரு வழக்கமாக இருக்கிறது அல்லவா. நிறத்தை வைத்து சொல்வது கருப்பன் வெள்ளையன் என்றெல்லாம் நிறத்தை வைத்து சொல்வது, உறுப்பை வைத்து சொல்வது என்றெல்லாம் ஒரு வழக்கம். அதே நெட்டையன் நெட்டையன் சிகப்பின்னு சொல்லுவாங்க பெண்களை. முளையவர் என்றால் மார்பகங்களை உடையவர். காசு அலம்பு முளையவர்கள் என்றால் காசு என்ன ஆபரணங்கள் அசைகின்ற. இங்க அந்த அலம்பு என்பது அசைதல் என்ற பொருளில் வருகின்ற. அந்த அவர்கள் நடக்கும் போது வேலைகள் செய்யும் போது அந்த ஆபரணங்கள் எல்லாம் அசைகின்றன. நீங்கள் இந்த காசு என்ற வார்த்தை இதில் வரும் எந்த இடத்தில் என்றால் திருப்பாவையில் வரும். திருப்பாவையில் காசும் பிறப்பும் கலகலப்ப என்ற ஒரு இடத்தில் ஆண்டாள் பாடியிருப்பார். அந்த ஆயர் பெண்கள் கடைவதை அந்த மோர் கடைவதை குறிக்கின்ற இடத்தில் ஆண்டாள் பாடியிருப்பார். அவர்கள் அப்படி கடையும் போது காசும் பிறப்பும் கலகலப்ப, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய காசு என்ற ஆபரணமும் பிறப்பு என்ற ஆபரணமும் கலகலவென்று ஓசை எழுப்புகிறதாம். அதை சொல்லியிருப்பாள் ஆண்டாள். இந்த காசி என்ற அந்த சொல் அங்கும் வரையும் அது ஒரு ஆபரணத்தை சொல். இந்த இந்த பாடல் எல்லாம் சேர்த்து எழுதப்பட்டிருந்தால் எப்படி அமைந்திருக்கும் என்றால், இப்போது இந்த பாடலை பிரித்து எழுதியிருக்கிறார் இந்த தொகுப்பாசிரியர். படிப்பவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக, அவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக அந்த சந்தியை எல்லாம் பிரித்து விட்டார். ஆசு என்று பிரித்து அதை அடைப்பு குறிப்புகள் எல்லாம் காட்டியிருக்கிறார். எல்லாவற்றையும் பிரித்து எழுதியிருக்கிறார். இதை சேர்த்து எழுதி இருந்தால் எப்படி இருக்கும் என்றால், ஒவ்வொரு அடியிலும் முதல் வார்த்தை எப்படி அமைந்திருக்கும் என்றால், முதல் அடியில் ஆசலம் என்று அமைந்திருக்கும். இரண்டாவது அடியில் முதல் சீர் காசலம் என்று அமைந்திருக்கும். மூன்றாவது அடியில் பூசலம் என்று அமைந்திருக்கும். நான்காவது அடி கோசலம் என்று அமைந்திருக்கும். ஆசலம், ஆசலம், பூசலம், கோசலம், இவையெல்லாம் ஒத்த ஓசை உடையவனாக இருக்கின்றன. முதல் எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கிறது, மற்ற மூன்று எழுத்துக்களும் ஒரே மாதிரியாக அமைந்திருக்கும். இப்படி ஒரே மாதிரியாக அமைந்திருப்பதை நாம் பிரித்து பிரித்து வெவ்வேறு பொருள்களில் வெவ்வேறு அர்த்தம் எடுக்கிறோம். அப்படி பிரித்து பிரித்து வெவ்வேறு அர்த்தம் எடுத்து இந்த செயலுக்கு நாம் பொருள் காண்கிறோம். இப்படி ஒரே மாதிரியாக அமைப்புடைய வார்த்தைகளை பிரித்து பிரித்து வெவ்வேறு அர்த்தம் எடுப்பதை திரிபணி என்று சொல்வார். அது ஒரு அணியில் ஒரு வகை, சொல் அணியில் ஒரு வகை, ஒரு விதமான சொல் அலங்காரம். பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். இப்போது பிரித்து எழுதி விட்டதனால் அந்த அலங்காரம் கண்ணில் கூட தெரிய மாட்டேன் என்கிறது. அதனால் சேர்த்து எழுதி இருந்தால் அந்த அலங்காரம் பார்வைக்கு தெரிஞ்சிருக்கும். ஆசலம், காசலம், பூசலம், கோசலம் என்று பார்க்கும் போதே அந்த சொற்கள் ஒரே மாதிரியாக இருக்கும். அதை பிரிக்கும் போது அட ஒரே மாதிரியாக இருந்தது, இது இப்படி பிரித்திருக்கிறோமே, பிரித்து வேறு பொருள் கண்டிருக்கிறோமே என்ற ஒரு ஆச்சரியத்தை அது ஏற்படுத்தும். பிரித்தே அவர் காட்டி விட்டதனால் நமக்கு அந்த ஆச்சரிய உணர்வு அங்கு இல்லாமல் போயிட்டு, அது அங்க அந்த திரிபு அணி என்ற ஒரு அணி, ஆச்சரியத்திற்குரிய ஒரு அணி அதற்குள் பிரித்திருக்கிறது. அது பிரித்ததனால் அது தெரியாமல் போகும். ஐயா, அந்த அணியை எப்படி நம்ம பார்க்கணும் ஐயா? அது அதோட இங்க அந்த அணின்னு சொல்லிருக்கீங்கல்ல, அது வந்து இந்த ஆசலம், காசலம், பூசலம், கோசலம், காசலம், பூசலம், கோசலம் என்று இருக்கிறது. அதையெல்லாம் ஒத்த ஓசை உடையவனாக இருக்கின்றன. எழுத்துக்கள் எல்லாம் ஒரு எழுத்தை தவிர மற்ற எழுத்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது. அதில் நாம் ஒரே ஒரு வார்த்தையை தான் முழுக்க அப்படியே எடுத்திருக்கிறோம், பிரிக்காமல். அந்த கோசலம் என்பது மட்டும்தான் பிரிவுபடாமல் அப்படியே இருக்கிறது. அந்த நாட்டை குறிக்கிறது, அந்த நாட்டை குறிக்கக்கூடிய பெயர் சொல்லாக அப்படியே வந்திருக்கிறது. மற்ற எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நாம் பிரிக்கிறோம், ஒவ்வொரு பகுதியாக பிரிக்கிறோம். அந்த ஆசலம் என்பதை ஆசு கூட்டல் அலம் என்று பிரிக்கிறோம். காசலம் என்பதை காசு அலம் என்று பிரிக்கிறோம். காச அலம்பு என்று பிரிக்கிறோம். அது ரெண்டு வார்த்தைகள், காசு என்னும் ஒரு வார்த்தை, அலம்பு என்று ஒரு வார்த்தை. ஆசலம் என்பதில் ஆசு என்னும் ஒரு வார்த்தை, அலம் என்பது ஒரு வார்த்தை. அதன் பிறகு புரி என்ற வார்த்தை தனியாக அடுத்து வரும். காசலம்பு என்பதில் காசு ஒரு வார்த்தை, அலம்பு என்பது ஒரு வார்த்தை, இப்படியாக புரி. பூசலம் என்பதில் பூசல் ஒரு வார்த்தையாக பிரிக்கிறோம், அம்பு என்பதை ஒரு வார்த்தையாக பிரிக்கிறோம். இப்படி ஒத்த அமைப்பில் உள்ள வார்த்தைகளை வெவ்வேறு விதமாக பிரிக்கிறோம். ஒத்த அமைப்பில் உள்ள வார்த்தைகளை வெவ்வேறு விதமாக பிரிப்பதைத்தான் திரிபணி என்று சொல்வார். அது வெவ்வேறு விதமாக திரிகிறது. பிரிக்கும் போது வெவ்வேறு விதமாக திரித்து நாம் எடுத்து அதற்கு அர்த்தம் கொள்கிறோம். அதனால் அதற்கு திரிபணி என்று. நன்றி. இன்னும் பல இடங்களில் அந்த மாதிரி வரும். அந்த இடங்களில் நாம் சரி, இப்ப அடுத்த பாடலை பார்த்தால் அதெல்லாம் திரிபணி, அது அப்படியெல்லாம் அங்க நாம் எதுவும் பிரிக்க வேண்டிய தேவை. அது வெவ்வேறு வார்த்தைகளாக வெவ்வேறு சீர்களாக அப்படி வெளிப்படையாக நிற்கின்றன. அப்படி நாம் பிரித்து பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் அடுத்த பாடலாம் இல்லை. அதனால் அந்த பாடலில் திரிபணி இல்லை. இந்த பாடல் திரிபணி உடையதாக ஆசலம், காசலம், பூசலம், கோசலம் என்று அமைந்து அதை நாம் வெவ்வேறு விதமாக பிரித்து பொருள் காண்பதனால் இது திரிபணி. திருக்கு இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருக்காட்டுப்பள்ளி என்று ஒரு ஊர், அந்த திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு பெண் உப்பு விற்று கொண்டு வருகிறார். அந்த பெண்ணை பார்த்து ஒரு புலவர் பாடுகிறார், திருக்காட்டு பள்ளி திரிபாவாய் திருக்காட்டு பள்ளி எனக்கு என்று பாடுகிறார். இது இந்த திருக்காட்டு பள்ளி திரிபாவா என்று தெரிகிறது என்பதற்கு அர்த்தம் வெளிப்படையாக தெரிந்துவிடும். திருக்காட்டு பள்ளி திரிபாவா என்றால் திருக்காட்டு பள்ளியில் திரிஞ்சு வரக்கூடிய ஒவ்வொரு திருவிழாக ஊக்குவிச்சு வரக்கூடிய பெண்ணே. அடுத்த வரியில் சொல்கிறார் திருக்காட்டு, அடுத்த வரியில் அதற்கு நேரே கீழே வருகிறது, திருக்காட்டு பள்ளி எனக்கு என்று முடிக்கிறார் பாடலை. திருக்காட்டு பள்ளி அங்கு திருக்காட்டு பள்ளி என்று இருக்கிறது, அடுத்த அடியில் திருக்காட்டு பள்ளி எனக்கு என்று சொல்கிறார். இது பார்த்தால் ரெண்டும் ஒரே ஒன்று போல இருக்கிறது. திருக்காட்டு பள்ளி ஒரு ஊர் பெயர், அடுத்து இருக்காட்டு பள்ளி அது என்ன, அது ஒரு ஊர் பெயரா என்று கேட்டால் ஊர் பெயர் இல்லை. அந்த பெண்ணை நோக்கி சொல்லுகிறார் இரு காட்டு உப்பு அள்ளி எனக்கு என்பதுதான் இருக்காட்டு பள்ளி எனக்கு என்று சேர்ந்து இருக்கிறது. நீங்கள் அதை பிரியுங்கள், இருக்காட்டு பள்ளி என்பதை நீங்கள் சேர்த்தால் இரு காட்டு உப்பு அள்ளி என்று பிரியும். இருக்காட்டு பள்ளி என்பது இரு காட்டு உப்பு அள்ளி, இரு காட்டு உப்பு அள்ளி எனக்கு, எனக்கு உப்பு அள்ளி காட்டுவாயாக என்று அந்த புலவர் அந்த பெண்ணிடம் சொல்கிறார். அதை நீங்கள் அந்த வார்த்தை இரண்டையும் கவனித்தால் திருக்காட்டு பள்ளி இருக்காட்டு பள்ளி ரெண்டு வார்த்தையும் ஒப்ப இருக்கிறது. அதை நாம் பிரித்து பார்த்தால்தான் அதுக்குள் வேறு ஒரு அர்த்தம் இருப்பது தெரிகிறது. மேலோட்டமாக பார்த்தால் திருக்காட்டு பள்ளி ஒரு ஊர், அடுத்து இருக்காட்டு பள்ளி இன்னொரு ஊர் போல் இருக்கிறது என்பது போல அது தோன்றும். அதை நாம் பிரித்து வேறு பொருளில் நாம் பார்க்கிறோம், அதுக்குள் வேறு ஒரு பொருள் இருக்கிறது. இரு காட்டு உப்பு அள்ளி எனக்கு என்று வேறு ஒரு பொருள். இந்த மாதிரியாக திரிபு நயம் பட சொற்களில் விளையாண்டு இருப்பார்கள் புலவர்கள். அந்த மாதிரியான பாடல்கள் எக்கச்சக்கமாக உள்ளன. அந்த வகையில் ஒரு பாடலாக இது வந்திருக்கிறது. ஆசலம் மிக சிறப்பு ஐயா, நன்றி. நீங்கள் சொல்லும் போது கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம், நீங்கள் அந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொண்டு பிரித்து பார்த்தால் உங்களுக்கு திருக்காட்டு பள்ளி என்று மேலே எழுதிவிட்டு அதற்கு கீழே இருக்காட்டு பள்ளி என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த இருக்காட்டு பள்ளி என்பதை புரியுங்கள். பிரித்தால் உங்களுக்கு மிக தெள்ள தெளிவாக இதனுடைய நயம் புரியும். சரி ஐயா. சரி ஐயா. ஒரு தேசத்திற்கு அந்த தேசத்தில் உள்ள மற்ற வளங்களை விட அங்கு ஆண்களும் பெண்களும் எப்படி பட்டவர்களாக இருக்கிறார்கள், எந்த தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் ஆதாரமானது என்பதை குறிக்கும் விதமாக இந்த பாடலை கம்பர் பாடியிருக்கிறார் என்று சொன்னேன். இதே போன்ற ஒரு கருத்தை ஔவையாரே, சங்ககாலத்து ஔவையாரே பாடியிருக்கிறார். ஒரு நிலம் என்பது அது காடாக இருப்பதாலேயோ மேடாக இருப்பதாலேயோ அது வளம் பெற்றிருப்பதாலேயோ அதனுடைய தன்மை தீர்மானிக்கப்படுவதில்லை. ஒரு நிலம் நல்ல நிலம் என்று தீர்மானிக்கப்படுவது அங்கு வாழக்கூடிய ஆடவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அந்த ஆடவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த நிலமும் நல்ல நிலம், அந்த தேசமும் நல்ல தேசம் என்று ஔவையார் பாடியிருக்கிறார். நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ விஷயாகொன்றோ எவ்வழி நல்லை ஆடவர்கள் ஆடவர் எவ்வழி நல்லர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழ்க நிலனே என்று ஔவையார் பாடியிருக்கிறார். நீ என் நிலமே, நீ மேடாக இருக்கலாம் பள்ளமாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் மேடாக இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை. அந்த தன்மையில் நீ சிறப்புக்குரியவைய சிறப்பு உன்னுடைய சிறப்பு தீர்மானிக்கப்படுவதில்லை. எந்த இடத்தில் உன் மீது வாழக்கூடிய அந்த ஆடவர்கள் நெறி சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த இடத்தில்தான் நீ நல்ல தன்மை பெற்ற நிலமாக இருக்கிறாய் என்று ஔவையார் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தினுடைய ஒரு வீழ்ச்சியாகத்தான் கம்பரனுடைய இந்த பாடலை நாம் பார்க்கிறோம். இங்கு வாழக்கூடிய மக்கள் தான் முதலில் அந்த தேசத்தினுடைய சிறப்பை தீர்மானிக்கிறார். அதன் பிறகுதான் ஆட்சி வளம் மற்ற இயற்கை வளங்கள் எல்லாம் என்பதை உணர்த்தும் விதமாக முதலில் ஆடவர்கள் நெறி சார்ந்தவர்களாக மங்கையர்களும் நெறி சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த பாடலில் கம்பர் சொல்லியிருக்கிறார். ஐயா, ஒரு சிறிய கருத்து தோணுகிறது நீங்க சொன்ன பொழுது. அதாவது முதல் வரியில வந்து ஆடவர்கள் ஐம்பொறிகளோடு அது கட்டுப்பாடோடு வாழணும்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த வரியில சொல்றச்சு என்ன தோணுதுன்னா, அப்படி அவர்கள் தவறு செய்ய நேர்ந்தால் முனையவர் கண்கள் கொண்டு அவரோடு சண்டை போடுவார்கள். அதாவது நீ பண்ணாத தவறு செய்யாதே அப்படின்னு அவர்கள் கண்களை கொண்டு நீ தவறு செய்யாமல் காப்பாற்றுவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது ஒரு நயத்துக்காக நான் எடுக்கலாம், அதற்கு அப்படி எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் ஆண்களை பெரும்பாலும் நெறிப்படுத்துபவர்கள் பெண்களாக இருப்பதனால் அந்த பொருள், அந்த ஒரு நயம் துணிக்க கம்பர் எழுதியிருக்கிறார் என்றும் எடுத்துக்கலாம். நல்ல அடிப்படை பொருள், ஆண்களும் பெண்களும் நெறி சார்ந்தவர்களாக இருந்தார். ஆண்களினுடைய ஐம்பொறிகளும் நெறிக்கு புறம்பே போகவில்லை, பெண்களுடைய கண்களும் நெறியை விட்டு புறம் போகவில்லை. என்ன அர்த்தம் என்றால், ஆண்கள் பிற பெண்கள் பால் ஆசைப்படவில்லை, தங்களுடைய நாயகியை தவிர பிற பெண்கள் பால் அவர்கள் ஆசை கொள்ளவில்லை, பெண்களும் பிற ஆடவர்களை நோக்கவில்லை, தங்கள் நாயகனை மட்டுமே நோக்கினார்கள் என்பதுதான் கருத்து. அதற்குள் நாம் நயமான கருத்தை எடுக்கும் போது இந்த கருத்தும் துணிப்பதாக எடுக்கும் அவரில். முதல் அடியில் ஆண்களினுடைய ஐம்பொறி வாழி என்று சொல்லவில்லை, ஐம்பொறியாகிய வாழி என்றுதான் சொல்லியிருக்கிறார். அங்கு ஆண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை வரவில்லை. ஆனால் இரண்டாவது அடியில் காசலம்பு முளையவர் என்பது பெண்களை குறித்து விட்டதனால் முதல் அடியில் சொல்லப்பட்டது ஆண்களை சொல்லி சொல்ல ஆண்களுக்கானது என்று நாம் எடுத்துக்கொள்வோம். இப்படி ஒரு குறிப்பால் நாம் சில இடங்களில் பொருள் எடுத்துக்கொள்வோம் கவிதைகள். அந்த அடிப்படையில் தான் இங்கு குறிப்பால் முதல் அடிக்கு ஆண்களினுடைய ஐந்து பொறிகளாகிய அம்புகள் என்று நாம் எடுத்திருக்கிறோம், அர்த்தம் எடுத்து எடுத்திருக்கிறோம். அங்கு ஆண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை இல்லை. இரண்டாவது அடியில் பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை இருப்பதனால் முதல் அடியில் அது ஆண்களை குறிக்கக்கூடியதுதான் என்று எடுத்து. அடுத்த பாடல் போகலாம் ஐயா. இடையில் பல பாடல்களை எல்லாம் விட்டு விட்டு தான் அடுத்த பாடலை நாம் பார்க்கிறோம். பல அதாவது ஆற்றை சொல்ல வந்தவர் ஆறு எப்படி உருவாகிறது என்பதில் இருந்து சொல்லி வருவார். மேகம் கடலில் போய் நீரை பருகி ஆகாயத்தில் போய் இருந்த அங்கே குளிர்ந்து மழையாக பொழிந்து அந்த மழை மலையில் போய் அந்த மழை மலையில் பொழிந்து மலையில் இருந்து நதி பிறந்து அது நாட்டுக்கு ஊடாக ஓடி வருகிறது என்று வரிசைப்படுத்தி அப்படியே சொல்லி வருவார். அந்த அமைப்பில் பாடல் அமைந்திருக்கும். மேகம் முதலில் போய் தண்ணீரை பருகுகிறது என்று சொல்வார். மேகம் அப்படி தண்ணீரை பருகுவதை ஒரு அருமையான ஒரு உவமையின் மூலம் சொல்வார். மேகம் வெண்மேகங்களாக இருக்கின்றன, அந்த வெண்மேகங்கள் கடலில் போய் தண்ணீரை பருகி கருமேகமாக மாறுகின்றன. அதற்கு ஒரு சிறப்பான உவமை சொல்வார். வெண்மேகமாக சிவபெருமானுடைய நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மேகங்கள், அதாவது அங்கமெங்கும் திருநீர் பூசி பால்வண்ண மேனியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் போல மேகங்கள் எல்லாம் வெண்மேகங்களாக இருக்கின்றன. அவை கடலில் போய் நீரை பருகுகின்றன, பருகி கரு மேகமாக மாறிவிடுகின்றன. அப்படி மாறுகின்ற கருமேகங்கள் திருமாலினுடைய வண்ணத்தை பெற்று விடுகின்றன என்றெல்லாம் சொல்வார். அந்த பாடல் எல்லாம் தொகுப்பாசிரியர் துவக்கவில்லை. ஏனென்றால் ஒரு 1000 பாடல் அளவுக்கு தான் துவக்க வேண்டும் என்பதனால் பல பாடல்களை நல்ல பாடல்களையும் விடத்தான் வேண்டியிருக்கும், நயமான பாடல்களையும் விடத்தான் வேண்டியது இருக்கும், வேறு வழி இல்லை. அந்த பாடல் எல்லாம் இடம்பெறவில்லை. அதாவது சிவபெருமான் போன்ற நிறத்தோடு கடலுக்கு சென்ற மேகங்கள் நீரை பருகி திருமால் போன்ற நிறத்துடன் மீண்டன என்று பாடியிருப்பார். அப்படி மீண்ட மேகங்கள் இமயமலையின் மேல் போய் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து மழையை மொழிகின்றன என்று சொல்லியிருக்கிறார் இந்த பாடல். அம்பி மேகம் பறந்தது பானுவால் தம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினார், அம்பின் ஆட்புதும் என்றகல் குஞ்சின் மேல் திம்பருவாரி எழுந்தது போன்றதே. மேகங்கள் எல்லாம் போய் இமயமலையின் உச்சியில் இருந்து கொண்டு அங்கு அந்த மலையின் மீது மிகப்பெரிய நீரை கொட்டுகின்றன. அதற்கு ஒரு தற்குறிப்பை கூறுகிறார் கம்பர். மேகம் மலையில் போய் மழை பெய்த காட்சி எப்படி இருந்தது என்றால், நம்முடைய மாமனார் கோடையின் வெம்மையை அடைந்து விட்டார். கோடை காலத்தினுடைய வெப்பத்தை சகிக்க முடியாமல் அவர் வெம்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வெப்பத்தை நாம் தணிவிப்போம் என்று கருதி இந்த கடலாகிய மருமகன் அந்த மலையாகிய மாமனாரை போய் சீராக்கி குளிர்வித்தான் என்று பாடியிருக்கிறார் இந்த பாடகர். ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு காட்சி, கடலில் நீரை பருகிய மேகங்கள். கடலில் நீரை பருகுவது என்று சொல்லுவது பொதுவாக இலக்கிய ஒரு வழக்கம்தான். விஞ்ஞானம் கடல் நீர் ஆவியாகி மேகமாகிறது என்று சொல்லும். ஆனால் கவிஞர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், மேகங்கள் போய் கடலில் நீரை பருகி வந்து அந்தந்த இடங்களில் போய் பெய்கின்றன என்று மேகங்கள் நீரை பருகுவதாக சொல்வார்கள். அப்படி கடலில் நீரை பருகிய மேகங்கள் மலையில் போய் மழை பெய்யக்கூடிய அந்த ஒரு சாதாரண அந்த நிகழ்வை கவிஞர் தன்னுடைய கற்பனையை சார்த்தி ஒரு புதுவிதமாக பார்க்கிறார். மலை என்பது கடலுக்கு மாமனார் என்று சொல்கிறார் இந்த இடத்தில் கம்பர். ஏன் மலை கடலுக்கு மாமனாராக உருவகிக்கப்படுகிறது என்றால், நதிகள் எல்லாம் கடலில் வந்து சேர்கின்றன. பொதுவாக ஒரு வழக்கம் இருக்கிறது, கடல் என்பது நாயகன், நதிகள் எல்லாம் நாயகிகள். கடல் என்னும் நாயகனை தேடி நதிகள் என்னும் நாயகிகள் வந்து ஒன்று கலக்கின்றன என்று சொல்வது ஒரு இலக்கிய மரபு. இது இந்த காலத்திலும் கூட கொஞ்சம் அழகுபட பேசுபவர்கள் இப்படி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். நாம் கவனிக்கத்தான் செய்கிறோம். நதி என்னும் நாயகி கடல் என்னும் நாயகனை கலந்தால் என்று சொல்வது ஒரு வழக்கமாக இருக்கு. கடல் என்னும் நாயகனை தேடி நதி என்னும் நாயகி நடந்து கொண்டே இருக்கிறாள், இடைவிடாமல் அவள் அவனை நோக்கி போய்கொண்டே இருக்கிறாள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். திரையிசை பாடல்கள் எல்லாம் அந்த மாதிரியான கற்பனையுடன் அமைந்திருக்கும் சில பாடல்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அப்படி சொல்லுவது ஒரு மரபு. கடலை நாயகனாகவும் நதிகளை நாயகிகளாகவும் சொல்வது மரபு. அந்த மரபின்படி பார்த்தால் நதிகள் தோன்றுவது மலையில்தான், நதிகளை பிறப்பிப்பது மலைகள்தான். அப்படி பார்க்கும்போது இந்த கடல்களுக்கு மலைகள் எல்லாம் மாமனார்கள் ஆகின்றன. ஏனென்றால் அந்த மலையில் பிறக்கக்கூடிய நதிகளாகிய பெண்கள் தானே கடலாகிய நாயகனை அடைகின்றன. ஆக அந்த பெண்களினுடைய தகப்பனாராக மலைகள் இருப்பதனால் மலைகள் மாமனார், கடலுக்கு மாமனார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கின்றன. அந்த அமைப்பில் இங்கு ஒரு கற்பனையை கம்பர் செய்கிறார், ஒரு கற்பனையை செய்கிறார். அந்த மலை, அந்த இமயமலை கோடையின் வெப்பத்தால் வெம்பிக் கொண்டிருக்கிறது. வெப்பத்தின் சகிப்பு தாழாமல் அவை அந்த மலை துன்பப்படுகிறது. அந்த மலை நம் மாமனார், அவருடைய வெம்மையை தணிப்பது நம்முடைய கடமை என்று கருதிய கடல் என்னும் மருமகன் அப்படியே மேல் எழுந்து விட்டான். வேகமாக மேல் எழுந்து அந்த மலைக்கு போய் அந்த மாமனார் மீது, தன் மாமன் மீது தான் கொண்டு வந்த நீரையெல்லாம் கொட்டி அந்த மாமனாரை குளிர்வித்தான் என்று பாடியிருக்கிறார் இந்த பாடகி கம்பர். பம்பி மேகம் பறந்தது, பம்பி அடர்ந்து மேகம் எல்லாம் பறந்தது, அந்த மலையின் மீது பறந்தது. அது எப்படி இருந்தது என்றால், பறந்தது அது எப்படி இருந்தது என்றால், அது போன்றதே என்ற இது, அந்த பறந்தது என்ற வார்த்தை கடைசியில் உள்ள அந்த போன்றதே என்பதோடு அது எப்படி இருந்தது என்பதை சொல்கிறார். அது எதை போல இருந்தது என்பதை இடையில் சொல்கிறார். பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நந்தினான். பானு என்றால் சூரியன். இது ஒரு வட சொல், பானு சூரியன். சிலருக்கு பேரெல்லாம் சேர்த்து வைப்பார்கள். பானு என்றால் சூரியன், மதி என்றால் சந்திரன். இரண்டு பேரையும் சேர்த்து பானுமதி என்று பெயர் வைப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம் பானு என்றால் சூரியனை குறிக்கிறது வார்த்தைகள். பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை தங்கினார். சூரியனால் நம்பன், அதாவது நம் விருப்பத்திற்குரிய, நம்பன் என்றால் நம் விருப்பத்திற்குரியவன், நம் விருப்பத்திற்குரிய மாதுளன், மாதுளன் என்பது மாமன் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. சூரியனால் நம் விருப்பத்திற்குரிய மாமன் வெம்மையை நங்கினான், வெப்பத்தை அடைந்து விட்டான், மிகவும் கோடைக்கால சகிப்பை அவன் அடைந்து விட்டான். அம்பின் ஆற்றுடும், அதனால் அவனை நாம் தண்ணீரால் குளிர வைப்போம். ஆற்றுதும் என்பது தன்மை பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை, தன்மை பன்மை வினைமுற்றை, வினைமுற்றாக வரக்கூடிய வார்த்தை. நாம் நீரால் குளிர்விப்போம், ஆற்றுதும் என்பது குளிர்வித்தல் என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை. குளிர்விப்போம் நாம் அம்பின் ஆற்று, அம்பு என்பது நீரை குறிக்கக்கூடிய வார்த்தை. அம்பு என்றால் சென்ற பாடலில் அம்பு என்பது அந்த வில்லி கூட்டப்படக்கூடிய அந்த ஆயுதத்தை குறித்தது. இந்த பாடலில் அம்பு என்பது நீரை குறித்தது, அதுவும் ஒரு வட சொல் தான். அம்பு என்பது நீரை குறித்தால் அது வட சொல், அம்பு என்பது அந்த கணையை குறித்தால் அது தமிழ் சொல். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அம்பு என்பது நீர் என்ற பொருளில் வந்தால் அது வட சொல், அம்பு என்பது கணை என்ற பொருளில் வந்தால் அது தமிழ் சொல். சென்ற பாடலில் தமிழ் சொல்லாக இருந்தது, இந்த பாடலில் வட சொல்லாக வந்திருக்கிறது. அம்பின் ஆற்று, அம்பினால் நாம் ஆற்றுவோம், அதாவது நம்முடைய நீரினால் நாம் ஆற்றுவோம் என்று கருதி அகல் குன்றின் பெரிய அந்த மலையின் மீது இம்பர் வாரி, இந்த உலகத்தில் உள்ள அந்த கடல் அப்படியே எழுந்து விட்டது போன்றது என்று சொல்கிறார். மலையின் மீது மேகங்கள் அப்படி படர்ந்து இருக்கின்றன, என்றும் மொய்த்திருக்கின்ற மலை மீது அவ்வளவு மேகங்கள், அது எப்படி இருக்கிறது என்றால் கடலே மலைக்கு மேலாக போய்விட்டது போல் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி கடலே மலைக்கு மேலாக ஏன் போனது என்றால், நம்மளுடைய மாமனாராகிய மலை வெப்பமடைந்து விட்டது, அவன் மிகவும் வெப்பத்தால் தகிக்கிறான், கொப்புளம் வந்து விட்டாலும் வந்துவிடும், அதற்கு முன்பாக நான் அவனை குளிர்வித்து விட வேண்டும் என்று இந்த கடல் என்னும் மருமகன் அப்படியே தண்ணீரை அள்ளி கொண்டு போய் அவன் மீது சொரிந்தது போல் இருந்தது என்று, சொரிவதற்கு போனது போல் இருந்தது என்று சொல்கிறார். ஆறி என்றால் கடல், இன்பர் என்றால் இவ்வுலகம். இப்படியாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார், ஒரு தற்குறிப்பேற்ற அணியாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். தற்குறிப்பேற்ற அணி என்றால் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மீது, இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒரு காட்சியின் மீது கவிஞன் தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்லுவது தற்குறிப்பேற்றம். இங்கு மலையின் மீது மேகங்கள் அப்படியே படர்வது என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று, அதன் மீது இவர் கவிஞர் ஒரு கற்பனையை ஏற்றுகிறார், ஏற்றி சொல்லுகிறார். மலை என்னும் மாமனாருடைய வெப்பத்தை தணிப்பதற்காக கடல் என்னும் மருமகன் தண்ணீரை கொண்டு போய் மேலே ஒழிவதற்கு தயாரானது போல் இருந்தது என்று ஒரு கற்பனையை ஏற்றி சொல்கிறார். இப்படி ஏற்றி சொன்னதனால் இது தற்குறிப்பேற்ற அணியாக அமைகிறது. இப்படியாக ஒரு நயமிக்க பாடலாக இது அமைகிறது. அம்பி மேகம் பறந்தது வானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினார். அம்பி நாற்றுதும் எந்தகல் குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றது. அம்புகள் என்றால் அடர்த்தியாதல், அப்படி அடர்த்து மொய்த்தல், அப்படி எல்லாம் ஒன்று கொண்டு மொய்த்து மேகம் பறந்தது, மேகம் அந்த மலையின் மீது பறந்தது, அப்படி பறந்து அடர்ந்து இருக்கிறது. அது எப்படி இருந்தது என்றால், பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினான், அம்பின் ஆற்றியும் என்று அகல் குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்று இருந்தது. இப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது, இந்த பாடலினுடைய பொருள். சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஐயா, அகல் குன்றின் மேல் இம்பர் வாரி அப்படின்னா அந்த இதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? அகல் குன்றின் மேல்னா எதை குறிக்கிறது? குன்று என்பது இங்கு இமயமலை, குன்று என்பது மலை, அது உங்களுக்கு தெரியும். அகல் குன்று என்பது அகன்ற குன்று, பெரிய மலை என்று அர்த்தம். இங்கு நாம் இமயமலையை குறிப்பதாக ஏன் எடுக்கிறோம் என்றால், கம்பர் வர்ணிக்கக்கூடிய நதி சரையு நதி, சரையு நதி இமயமலையில் பிறப்பதனால் நாம் இங்கு இமயமலை என்று எடுக்கிறோம் அர்த்தங்கள். சரைமதியைத்தான் அவர் பாடுகிறார் என்பது மற்ற பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரை என்ற வார்த்தை எல்லாம் மற்ற பாடல்களில் வந்திருக்கிறது. அந்த பாடல்கள் எல்லாம் இது தோப்பு நூல் என்பதனால் அந்த பாடல்கள் எல்லாம் இல்லை இல்லை. சரை என்ற வார்த்தை உள்ள பாடல்கள் எல்லாம் இதில் இடம்பெறவில்லை. நாம் மற்ற பாடல்களையும் உள்வாங்கி கொண்டு இந்த பாடல்களுக்கு அர்த்தம் எடுக்க வேண்டும். சரையுநதி பிறப்பை அவர் சொல்ல போகிறார். ஆறு சரையுநதி பிறப்பது இமயமலை என்பதனால் இங்கிருந்த குன்று என்பது இமயமலை அகன்ற அந்த இமயமலையின் மீது திம்பர்வாரி உலகத்தின் உள்ள கடல் அப்படியே எழுந்து வந்து விட்டது, வந்து அப்படியே பறந்து விட்டது, இமயமலையின் மீது அப்படியே மொய்த்து இருப்பது போல இருந்தது என்று சொல்றேன். நன்றி. வாரி என்ற வார்த்தை கடல் வெள்ளம் என்றுதான் அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. ஆனந்த வாரி என்பதெல்லாம் நீங்கள் கேள்வி கிருபானந்த வாரி என்ற பெயர் ஒரு சமய சொற்பொழிவாளர் ஆரியார் என்று அவரை மரியாதை பன்மையாக எல்லோரும் அழைப்பார்கள். அவருடைய பெயர் கிருபானந்த வாரி தான். அதனுடைய அர்த்தம் என்றால் ஆனந்த கடல் என்றார். ஆரி என்றால் கடல் அல்லது வெள்ளம் என்றார். அது ஒரு வட சொல் தான் ஆரி. சரி, எம்பு என்பதும் நீரை குறிக்கக்கூடிய வார்த்தை. அது அம்புஜம் என்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அம்புஜம் என்றால் தாமரை. தாமரைக்கு ஏன் அம்புஜம் என்று பெயர் என்றால் அம்பில் ஜனிப்பது அம்புஜம். அம்புஜம் அம்பு அதாவது நீரில் ஜனிப்பது என்பதனால் அதற்கு அம்புஜம். பங்கஜம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது தாமரை. பங்கம் என்றால் சேறு என்றும் பொருள் தரக்கூடிய வார்த்தை. சேற்றில் பிறப்பதனால் அதற்கு பங்கஜம் என்று பெயர். சேற்றில் ஜனிப்பதனால் பங்கஜம், நீரில் அதாவது அம்பில் ஜனிப்பதனால் அம்புஜம். இப்படி காரண பெயர்களாக தாமரைக்கு பெயர் வைக்கப்படும். சரி, நீங்கள் அம்புஜம் என்ற வார்த்தையோடு அம்பை நீங்கள் சேர்த்து பார்த்து விட்டால் அம்பு என்பதற்கு நீர் என்ற பொருள் உண்டு என்பது மறக்கவே மறக்க. கண்டிப்பா ஐயா, அம்பு மாதிரி நம்ம அப்புன்னு பார்த்தோம் இல்லையா போன நூல்ல. அப்பு இதனுடைய வழித்தல் விகாரம் அவ்வளவுதான். அம்பு என்பதனுடைய வழித்தல் விகாரம். அம்பு என்பது நீரை குறிக்கும். அது அத வழித்தல் விகாரம் பெற்று அப்பு என்று வரும். சில சில இடங்களில் அப்படி மாறி வரும். இப்போது கரும்பு இரும்பு என்பதை இருப்பு என்று சொல்வார்கள். இப்போது இருப்பு பாதை போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா. அந்த தொடர் வண்டி பயணிக்கக்கூடிய அந்த பாதையை இருப்பு பாதை என்று சொல்லுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அது என்ன இருப்பு பாதை என்றால் அங்கே இருப்பு இருப்பதனால் அதற்கு இருப்பு பாதை இல்லை. அது இரும்பால் ஆகிய பாதை. அது வழித்தல் விகாரம் பற்றி இரும்பு என்பது வழித்தல் விகாரம் பற்றி இருப்பு பாதை என்று சொல்லப்படுகிறது. அதை போல சில இடங்களில் சில சொற்கள் வழித்தல் விகாரம் பெறும். அந்த அடிப்படையில் அம்பு என்பது அப்பு என்று மாறி வரும். இதே பாடலுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்வார். இங்கு நாம் என்ன அர்த்தம் பார்த்தோம் என்றால் நதி நதி என்னும் நாய் நதி என்பது நாயகி, கடல் என்பது நாயகன். அதனால் நதி நதியை பிறப்பிக்கக்கூடிய மலை என்பது கடலுக்கு மாமனார். அந்த மாமனாருடைய வெம்மையை தணிவிப்பதற்காக கடல் மலைக்கு மேலாக போனது போல் மேகம் மலைக்கு மேலாக வந்தது என்று சொல்வதாக நாம் பொருள் எடுத்தோம். அங்கு நம்பன் என்பதற்கு விருப்பத்திற்குரியவன் விருப்பத்திற்குரியவன் ஆகிய மாதுளன். மாதுளன் என்றால் மாமனார் என்று அர்த்தம். மாமன் மாமன் என்று அர்த்தம். அதை ஒருமையில் தான் சொல்லியிருக்கோம். மாமனார் மாமன் நம் விருப்பத்திற்குரியவன் ஆகிய மாமன் என்று பொருள். நம்பன் என்பதற்கு சிவன் என்ற ஒரு பொருள் உண்டு. இதை நாம் திருக்கருவை பதிப்பு தந்ததில் இந்த நம்பன் என்ற சொல்லை சில இடங்களில் பார்த்திருக்கோம். கருவை நம்பன் என்றெல்லாம் சொல்லியிருப்பான். நம்பன் என்பது சிவனை குறிக்கக்கூடிய வார்த்தை. நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினான் என்பதற்கு சிவபெருமானுடைய மாமனாகிய இமயமலை வெம்மையை அடைந்து விட்டான். நன்னுதல் என்றால் அடைதல். சிவபெருமானாகிய சிவபெருமானுடைய மாமனாகிய இமயமலை அரசன் வெம்மையை அடைந்து விட்டான் என்னும் பொருள் எடுக்கலாம். ஏனென்றால் சிவபெருமானுக்கு மாமனாகி இமயம் மாமன் என்று இமயமலை ஏன் வருகிறது என்றால் இமயமலைக்கு பிறந்தவள் தான் பார்வதி தேவி, பர்வதத்திற்கு பிறந்தவள், அதனால்தான் அவளுக்கு பார்வதி என்று பெயர், பர்வத குமாரி அவள். அந்த இமயமலை அரசனுக்கு அவள் பிறந்ததனால் அவளுக்கு பார்வதி என்று பெயர் வந்தது. அதனால் இமயமலை என்பது சிவபெருமானுக்கு மாமன் முறையுடையது, மாமனார் முறையுடையது. அதனால் சிவபெருமான் கடவுளாகிய சிவபெருமானுடைய மாமனாராகிய இமயமலை பெருமையை அடைந்து விட்டது. கடவுளினுடைய மாமனாருக்கு இந்த கதி வரலாமா? சிவனுடைய மாமனார் இப்படி பெருமையில் தவிக்கலாமா? அதனால் அவருடைய பெருமையை நாம் குளிர்விப்போம் என்று கருதி கடல் அந்த மலைக்கு மேலாக போனது என்று ஒரு பொருளும் எடுக்கலாம். ஆனால் சிவபெருமானுடைய மாமனார் என்று பொருள் எடுப்பதை விட தன்னுடைய மாமனாருடைய வெம்மையை தவிப்பதற்காக கடல் போனது என்று பொருள் எடுப்பதுதான் மிகவும் நயமுடையதாக இருக்கும். அப்படி எடுப்பதுதான் மிகவும் நயமும் பொருத்தமும். சிறப்பு. தற்குறிப்பேற்ற அணியாக இந்த பாடல் அமைந்திருக்கு. அது நான் சொன்னேன், விவரித்து சொன்னேன் அது எப்படி தற்குறிப்பேற்ற அணியாக அமைந்திருக்கும். இந்த அணிகள் என்பது இவை போன்ற காவியங்களில் நிரம்ப வரும். ஒரு கவிஞனுடைய திறமையை அவன் எப்படி அணி அலங்காரங்களை பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை வைத்துதான் நாம் பெரும்பாலும் எடை போட முடியும். அந்த அளவிற்கு அணி என்பது ஒரு கவிஞனுடைய திறமையை உரசி அறியக்கூடிய உரைகளாக இருக்கிறது. இப்படி இது போன்ற காவியங்களில் பலவிதமான அணிகள் வரும். ஓமை அணி, உருவக அணி, இல்பொருள் ஓமை அணி, தற்குறிப்பேற்ற அணி என்றெல்லாம் பல்வேறு அணிகள் இடம்பெற்றிருக்கும். அது நாம் ஆங்காங்கே வரக்கூடிய பாடல்கள்லாம் நாம் பார்ப்போம். அந்த அணிகளில் மிக முக்கியமான ஒரு அணி தற்குறிப்பேற்ற அணி. ஒரு சாதாரண இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வின் மீது கவிஞன் தன் கற்பனையை ஏற்றி பாடுவது அது. அந்த இடத்தில் கவிஞன் எப்படி கற்பனை செய்கிறான், அவனுடைய கற்பனை வீச்சு எந்த அளவிற்கு வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். அது பல இடங்களில் இந்த தற்குறிப்பேற்ற அணி வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரே நிகழ்ச்சி தான், அதன் மீது வெவ்வேறு கவிஞர்கள் வெவ்வேறு பார்வை பார்ப்பார். உதாரணமாக ஒன்றை சொல்லலாம். இது மிகவும் பிரசித்தியாக பாட புத்தகங்களில் கூட வந்த இரண்டு பாடல்கள். ஒன்று சிலப்பதிகாரத்தில் உள்ள ஒரு பாடல், இன்னொன்று கம்பராமாயணத்தில் இன்னொரு பகுதியில் உள்ள ஒரு பாடல். இரண்டு கவிஞர்கள், இளங்கோவடிகள் கம்பர், இவர்கள் ரெண்டு பேரும் ஒரே நிகழ்வை பார்க்கிறார். காற்றில் கொடி ஆடுகிறது, அதாவது கோட்டை மதில் மீது நாட்டப்பட்டிருக்கும் அந்த தேசத்தினுடைய கொடி ஆடுகிறது, காற்றில் ஆடுகிறது. இந்த ஒரே காட்சி ரெண்டு புலவர்களும் ரெண்டு விதமாக முரண்பட்ட நிலையில் பேசியிருக்கிறார். இது ஒரு தற்குறிப்பேற்ற அணிக்கு மிக பொருத்தமாக கவிஞர்கள் எப்படி வித்தியாசமாக தற்குறிப்பேற்ற அணி செய்வார்கள் என்பதற்கு மிக அதிகமாக ஓமானம் காட்டக்கூடிய பாடல்களாக இந்த ரெண்டு பாடல்களையும் சொல்வார். சிலப்பதிகாரத்தை முதலில் பார்த்தோம். சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போகிறார். அங்கு ஆபத்து காத்திருக்கிறது கோவலன். கோவலன் அங்கு மரணம் உற போகிறார். இதை உணர்ந்து கொண்ட அந்த கொடியானது அந்த கோவலனை பார்த்து, வராதே, போய்விடு, திரும்பி போய்விடு, இந்த நகருக்குள் நுழையாதே, உனக்கு ஆபத்து இருக்கிறது, அபாயம் இருக்கிறது, திரும்பி போய்விடு என்று அவனை திரும்பி போவதற்காக சைகை காட்டுவது போல் இருந்தது, அவனை மறித்து அனுப்புவது போல் இருந்தது என்று இளங்கோவடிகள் பாடி. ஓர் உழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி பாறல் என்பது போல் மறித்து கை காட்ட, கொடி என்பது கொடி தன்னுடைய கைகளால் இங்கே வராதே வராதே என்று அவனை மறித்திப்பி அனுப்புவது போல இருந்தது, அப்படி கொடி காற்றில் அசைந்தது என்று இளங்கோவடிகள் பாடி. இதே போல விதிலையில் கம்பராமாயணத்தில் விதிலையில் கொடி ஆடுகிறது. அந்த கொடி ராமனை நோக்கி வா வா என்று கூப்பிடுவது போல் இருந்தது என்று பாடுகிறார் கம்பர். ஒரு கவிஞன் போ போ என்று இருந்தது போல இருந்தது என்று பாடுகிறான் கொடியின் அசைவை. இன்னொரு கவிஞன் வா வா என்று இருந்தது போல் என்று இருந்தது என்று பாடுகிறான். ஐயரு மலரின் நீங்கி யான் செய்மா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தால் என்ன செழுமணி கரங்கள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச் செங்கன் ஐயனை உள்ளே வாவென்று அழைப்பது போன்றதம்மா என்று கம்பர் பாடுகிறார். விதிலைக்கு விஸ்வாமித்திரரோடு நடந்து வருகிறான் கம்பன். விதிலைக்கு அவனுக்கு விதிலைக்குள் நுழைய போகின்ற அவனுக்கு அங்கு நன்மை நிகழ்வு காத்திருக்கின்றது. விதிலையில் அவன் திருமணம் செய்ய போகிறான், சீதையை காண போகிறான், சீதையை மனம் புரிய போகிறான். ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்க இருக்கிறது. அதனால் அவனை வா வா என்று அழைத்ததாம் அந்த கொடிகளாகிய கைகள் என்று கம்பர் பாடுகிறார். உனக்கானவள் இங்கு இருக்கிறாள், நீ மணக்கக்கூடியவள் இங்கு இருக்கிறாள், நீ வா வா விரைந்து வா, உன்னை நான் வரவேற்கிறேன் என்று கொடி அசைந்ததாக கம்பர் சொல் பாடுகிறார். ஆக ஒரே காட்சிதான், கொடி அசைவது என்ற ஒரே காட்சிதான். அதை இளங்கோவடிகள் எதிர்மறையாக பாடுகிறார், கம்பர் உடன்பாடாக பாடுகிறார். இவர் ஒரு விதமாக தன் குறிப்பை ஏற்றுகிறார், அவர் ஒரு விதமாக தன் குறிப்பை ஏற்றுகிறார். இப்படியாக ஏற்று பாடுவதுதான் தற்குறிப்பேற்ற. இதில் கவிஞர்களுடைய அந்த ஆற்றலை நாம் மிக அதிகமாக பார்க்க முடியும். தற்குறிப்பேற்ற அணி என்பது திரையிசை பாடல்கள், ஒரு சில திரையிசை பாடல்களிலும் நாம் பார்க்கிறோம். மிக அபூர்வமாகத்தான் பார்க்கிறோம். திரையிசை பாடல்களில் வேறு பல அணிகள் பரவலாக வந்திருக்கின்றன. ஆனால் தற்குறிப்பேற்ற அணி அபூர்வமாகத்தான் ஆங்கொன்று ஈங்கொன்றுமாக தென்படுகின்றது. எனக்கு தெரிந்து ஒரு சில பாடல்கள் இருப்பதாக என் பார்வையில் பட்டது. உங்களுக்கு வேறு சில பாடல்கள் இருப்பதாக கூட பட்டிருக்கலாம். அதை நீங்கள் இன்னும் அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய வகுப்புகளில் நீங்கள் சொல்லலாம். உதாரணத்திற்கு நான் ஒரு சில பாடல்கள் சொல்லுகிறேன். இந்த தற்குறிப்பேற்ற அணி அமைந்த திரையிசை பாடல்கள், ஒரு பாடல்கள் பாடல்கள் அநேகமாக அனைவரும் கேட்டிருக்கக்கூடிய பாடல், ஒரு இனிமையான பாடல். இளைய நிலா ஒழுகிறது இதயம் வரை நனைகிறது பாடல். அந்த பாடலில் இடையில் தர்மத்தில் அறிவார், முயிலினங்கள் அழைகிறதே உணவரிகள் தொலைந்தனவோ, உணவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. முயிலினங்கள் அழைவது என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதன் மீது அந்த பாடலாசிரியர் தம்முடைய குறிப்பை ஏற்றுகிறார். ஏன் அவை அலைந்து கொண்டிருக்கின்றன என்றால், அவற்றினுடைய முகவரிகள் தொலைந்து போய்விட்டன, அதனால் அவை அலைந்து கொண்டிருக்கின்றன என்று ஒரு குறிப்பை ஏற்றுகிறார். அடுத்து அதே அடியில் இன்னொரு குறிப்பையும் ஏற்றுகிறார். முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. மழை என்பது இயல்பாக போய் தொழையக்கூடிய, அது முகவரி தொலைந்ததனால் தான் அவை அந்த வருத்தத்தால் தான் அழுகின்றன, அது அதைத்தான் நாம் மழை என்று சொல்கின்றோம் என்று ஒரு குறிப்பை ஏற்றி பாடுகிறார். அது ஒரு தற்குறிப்பேற்ற அணிக்கு ஒரு சிறந்த ஓமானமாக திரையிசை பாடலில் காட்டலாம். இன்னும் இதைவிட நயமான ஒரு பாடல் இருக்கிறது, அதுவும் மிகவும் பிரசித்தமான ஒரு பாடல் தான். அது அந்த பாடலையும் நீங்கள் அனைவரும் கேட்டு மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து போர்வையாக்கி சரணத்தில் ஒரு வரி வரும். சித்திர பூவிழி பாரம்மா, சித்திரை மெலிந்தது ஏனம்மா, பத்து வீரர் அணைக்கத்தானம்மா என்று. பெண்களுக்கு ஆண்களை விட இடை மெலிந்திருப்பது அவர்களுடைய உடற்கூர், அது இயல்பாக இயற்கையாக அமைந்திருக்கிறது. ஆண்களின் இடையை விட பெண்களுக்கு இடை கொஞ்சம் குறுகி அமைந்திருக்கும், அது அவர்களுடைய உடற்கூறு இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. அதன் மீது அந்த பாடலாசிரியர் ஒரு கருத்திரத்தை ஏற்றுகிறார். அது ஏன் அப்படி இடை குறுகி இருக்கிறது என்றால், பத்து விரல்களால் அணைப்பதற்கு லாபகமாக சௌகரியமாக அது குறுகி இருக்கிறது, அது மெலிந்திருக்கிறது என்று பாருங்கள். சித்திர பூல்களை பாரம்மா, சிற்றிடை மெலிந்தது ஏதனம்மா, பத்து விரல் அடைக்கத்தானம்மா, தற்குறிப்பேற்ற அணியாக அமைந்திருக்கிறது. இப்படி ஒரு சில பாடல்களில் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். தற்குறிப்பேற்ற அணியை கேட்கும் போதே நமக்கு ஒரு நயம் தோன்றுகிறது அல்லவா. இப்படியாக பல தற்குறிப்பேற்ற அணிகள் கம்பராமாயணத்தில் இருக்கின்றன. அந்த பாடல்கள் வரும் இடங்களில் எல்லாம் நாம் பார்க்கிறோம். இதில் உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, நான் வந்து ஸ்கூல்ல வந்து தற்குறிப்பேற்ற அணிக்கு வந்து அந்த போர்விழந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட, இப்பவும் என் தமிழ் டீச்சர் அதை அப்படியே சிலாகித்து சொல்றது என் காதில விழுகுது. நீங்க இப்ப சொன்ன உடனே அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அது வந்து அது ஐ டோன்ட் நோ, அது ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்லயும் வந்திருக்கு தமிழ்ல, நான் படிச்சிருக்கேன். நான் வந்து இந்த எஸ்பெஷலி போர் விழுந்தெழுத்த என்னோட தமிழ் டீச்சர் சொல்றது எனக்கு அப்படியே காதுல இந்த குரல் அப்படியே அப்படியே ஐ கேன் ரீகால் அவங்க சொல்றது காதுல விழுகுது. அந்த வாரல் அது அந்த கைய வேற காட்டுவாங்க டீச்சர், கா வாரல் என்பது கைய வேற அப்படி அசைப்பாங்க அந்த வாராத. ஆமா சிறந்த அதுக்கு இலக்கணத்துல வரும்னு நினைக்கிறேன். தற்குறி பேற்ற அணிக்கு வந்து எக்ஸாம்பிள் அதுதான் வந்து தமிழ் பாட புஸ்தகத்துல, ஏன்னா நான் கண்டிப்பா படிச்சிருக்கேன் அத, எங்க டீச்சர் குரல் ஞாபகம் வருது எனக்கு. தற்குறி பேற்றாணி நிறைய சினிமா பாடல்ல இருக்குமே. ஏன் நீங்க ஏதோ ஒண்ணு ரெண்டுதான் சொல்றீங்க, நிறைய இருக்குமே. கண்ணதாசன் நிறைய எழுதியிருப்பாரு. கண்ணதாசன் பாடல்